Voilà, donc les gens, je pense qu'ils n'ont pas peur de ce tsunami, c'est l'annonce de tsunami par la télé tout à l'heure. Là, je voulais aller dans quelques jours à Bangkok. Là, je crains, je ne veux pas aller parce que, n'est-ce pas ? Donc ici, on dirait que les gens ils n'ont pas tellement peur. Bon, je ne comprends pas. Mais parce qu'à la vitesse qu'il va arriver, n'est-ce pas, personne ne peut se sauver. Ça, il faut qu'ils soient conscients, les gens. Vous avez vu la hauteur des vagues auparavant, c'était quoi ? C'était 10 mètres, là. On ne sait jamais, hein, il faut jamais, il faut se méfier toujours, voilà ce que je veux dire en conclusion. Donc, bon, tant mieux s'ils sont courageux, mais quand même, il faut se méfier, n'est-ce pas ? Donc, j'espère qu'il ne va pas arriver, mais quand même, il y a un doute, n'est-ce pas ? சுனாமி வருது கடல் பொங்கி நாங்க பிளாட்பார்த்துல இருக்கிறோம் எங்களுக்கு என்ன இருக்கு கஷ்டமா இருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி பேசாதீங்க அவங்க இங்கிலீஷ்ல இது பண்ணிடுவாங்க கஷ்டமா இருக்குது தண்ணி வருது கடல் தண்ணி வருது நாங்க தங்கி சுனாமி தங்கி இருக்குது ரொம்ப கஷ்ட நிலைமையா இருக்குது எங்களுக்கு ஏதாவது இவங்க இங்கேயே தங்கி இருக்கிறவங்க தான் சுனாமி வருதா அங்கேருந்து இவங்க இங்கே தங்கியிருக்கிறாங்க பிளாட்பார்த்துலையா அதனால எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்கிறதுக்கு அங்கேருந்து எங்களுக்கு இது கொடுங்க நாங்கள் 50 குடும்பம் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஃபேமிலி எங்களுக்கு 50 ஃபேமிலி இங்கே இருக்கிறோம் 15 பேர் இங்கே தங்கியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க 15 மெம்பர்ஸ் சுனாமி இஸ் கம் சுனாமி சுனாமி சன் டிவி ஃப்ளாஷ் நியூஸ் சுனாமி ஆல்சோ கம்மிங் சென்னை பாண்டிச்சேரி கல்லூர் கன்னியாகுமரி இந்தோனேஷியா அந்தமான் சுனாமி ஆன் த வே நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸ் பாண்டிச்சேரி இஸ் த வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் அண்ட் பாண்டிச்சேரி இஸ் த வெரி நைஸ் பிளேஸ் அண்ட் This was actually the Français, you know, Français? French. It was the French, actually, French territory. So after the India, Mahatma Gandhi made this dividation, you know. Then the India came the independent. But he liked the French people, Mahatma Gandhi. But he keep them the very open here, like they can be like a own nation here, you know, like a nation. And... India is always, you know, very, very open heart, you know, for everyone. Very beautiful and very open heart. And India is very great country also, very traditional country also, very lovely country also. But until the people will not learn them something which will be an effect of the nation, you know, effect of the country, effect of the naturality, you know, you understand what I mean? Yes. Because if you go anywhere, this is a city now, if you go around the villages, around the tribal people, you know, and people will be more loved to you than this city, you know, because they know that France was the very quite nice country here, and they had not make any problem, they had not make any anything wrong here, like a British, you know, like a British. British was a little bit harder in India. But France was very friendly, and we love the Français, and we like the Français, and we love to enter the Français, and France will become to India more and more and more, and develop to us, and we love them. Yes, it's okay. And this is my son, Mr. Ali. Bring him to France and give him some job like you are in India, as a own country, and give him love in Français. Yes, he's my one son. And I want he be the op to see the whole world culture like as a France, you know. Okay, welcome. But we have little money, you know. You are tourists. Yes. Our money, our economy, our your exchange is little bit, you know, small, you know, small. But we are happy. We are more happy also. But everybody have feeling. Everybody have love to the people, you know. So. Many years is France here, but we have no any problem by the France, and we have no any objection of the France. Always the France will be welcome to India, and welcome to Pondicherry, welcome to whole India. Even they are in whole India, no one can be very sad about the Français. All is one, and all is one. Love is God, and love is human, okay? We hear about the television, but it is not, it is just, we cannot say. Somebody told me. We cannot predict, because only predict God. Yeah, only production. We are only human. Yeah. God and, atmosphere, you know, God also don't know what he have to do. I think atmosphere have to know, and sea have to know what he have to do, you know? Just human beings. Yes. We can't predict if, anything. If sea is dying, they will be dying. Human is dying, dying is dying, you know? And sky is dropping, we cannot depend, yeah? We cannot stop that, yes. Okay? So, if tsunami is coming, you see last time when tsunami had came, and million people had died, you know, millions had died, and this has happened, you know, sometimes it's accident. It's like a earthquake. Many people are going, just they have a building and 1 minute they have nothing, you know, the same like that. And this world had to be changed, you know, it must be changed. And it had to go change once, you know. Because once it was totally to the mountain, you know, water, you know, then become mountain. I think it had to come back again, that level, what it was, you know. Suppose you are from your father and mother, and come from France, maybe if you are alive, once you have to go back to see them, you know. Same is the world, you know. And but only. The people are living always, human are always living the life, alive, who have a food of the soul, you know. We have a food of the soul. We don't care about this. If tsunami came, we die, no problem. But we have a soul, our soul is very great, you know. We love the soul, we love the food of the soul, you know, that is nice, yes.